இளமை ஜெயிக்கும் தகிடஜம் தகிட தசம் இளையவன் கனவு பலிக்கும் தகிடஜம் தகிட தசம் விசைகள் இட்டு முரசு கொட்டும் வெற்றி திலகம் தானே போதும் போதும் சீரும் போதும் என்றும் புலிவன் இளையவன் ஆட்டங்கள் எல்லாமே அறிந்தவன் புரிந்தவன் துஞ்சம்பம் என்னென்று தெரிந்தவன் புரிந்தவன் முரசு கொட்டும் வெற்றி தலகம் தானே